शिवशक्त्यायुक्तो यदि भवति शक्तप्रभवितुम् न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वाम् आराध्याम् हरिहर विरिञ्चादिभिरवि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवदि जननी जननी जगमनी अहमनी जननी जननी जगमनी अहमनी जगत्कारणिनी परिपूरणिनी जगत्कारणिनी परिपूरणिनी जगत्कारणिनी परिपूरणिनी जननी जननी जगमनी अगमनी जननी जननी जननी जननी அஷ்டயோகங்களும் நவயாகங்களும் தொழும் பூங்கழலே மலை மாமகளே தொழும் பூங்கழலே மலை மாமகளே கலை மாமகளே கலை மாமகளே கலை மாமகளே கலை மாமகளே கலை பணிந்தே துவதும் மணி நேத்தி சக்தி பீட்டமும் நீ, சர்வமோட்சமும் நீ, சக்தி பீட்டமும் நீ, சர்வமோட்சமும் நீ, சக்தி பீட்டமும் நீ, சர்வமோட்சமும் நீ, சக்தி பீட்டமும் நீ, சர்வமோட்சமும் நீ, ஜனனி ஜனனி ஜகம்மி அகம்மி ஜகத்காரணி நீ, பரிபூரணி நீ, ஜகத்காரணி நீ, பரிபூரணி நீ, ஜனனி ஜனனி ஜகம்மி அகம்மி ஜனனி ஜனனி ஜனனி ஜனனி ஜனனி ஜனனி ஜகம்மி அகம்மி ஜனனி ஜனனி ஜகம்மி.